புரண்டு கூட்டுல இரண்டு குருவிக புரண்டு கூட்டுது விருந்து தன் பாட்டுல கலந்து கூட்டுது விருந்து தன் பாட்டுல கலந்து அத பார்த்து பார்த்து காத்து நாத்து ஓண்டாச்சு அத பார்த்து பார்த்து காத்து நாத்து ஓண்டாச்சு நேத்து சின்ன பொன் பார்த்தா பார்த்து பார்த்தவே இலையில் பூத்தார் நேத்து சின்ன பொன் பார்த்தா பார்த்து பார்த்தவே இலையில் பூத்தா மொட்டானவள் சிறு பூவாகினாள் பூவானவள் இளம் பிஞ்சாகினாள் உருகிய உடல் கொதிக்கிறார் அருகிலே என்னை அழைக்கிறார் கூட்டுல இரண்டு குருவிக புரண்டு ஊட்டுது விருந்து தன் பாட்டுல கலந்து அதை பார்த்து பார்த்து காத்து நாத்து ஒன்னாச்சு வீரிச்சா பட்டு பாய் வீரிச்சா வீரிச்சு பூவை வாழிய தெரிச்சா நாம் கேட்டது அது ஒன்னே ஒன்று அவ தந்தது கடலூத்தி ஒன்று உதட்டிலே ரசம் வடிக்கிறா இருட்டிலே தர துடிக்கிறா கூட்டுல இரண்டு குருவிக புரண்டு ஊட்டுது விருந்து தன் பாட்டுல கலந்து அத பார்த்து பார்த்து காத்து நாத்து ஒண்ணாச்சு அத பார்த்து பார்த்து காத்து நாத்து ஒண்ணாச்சு